கீர்த்திரான் நீத்த பியான் சாவா ருணாலம்பா தீதா சத்தியா பர்கிக்க கோதாந்தாக்கு மானா காத்தானான் மானி சிந்தி உலாம் உலாம் சின்சின்னி பரிக்கு பாக்கை சாயா நாமும் த்ருனாகு மமுத்து சாஞ்சி பாத்தா சின்சின்னா குத்துஸ் ஆஸ்மா patah cincinnya putus asmara patah cincinnya putus asmara